கொள்ள மச்சானே, தண்ணிய நான் தூதுவிட்டே. தண்ணிக்கு இந்த கன்னி தந்தனுப்பும் முத்தமில்ல, எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற, எப்ப வந்து தரப்போற. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ. செவத்த மச்சான் நெத்தியிலே போல அடி கிராமத்து கிளியே, என் கிளியாத தாவணியே. அடி கிராமத்து கிளியே, என் கிளியாத தாவணியே. குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடை பிடிக்க வாமையிலே, குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடை பிடிக்க வாமையிலே. நீ நினச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்ச நீர்படியும், நீ நினச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்ச நீர்படியும். ஐத்தமக நாம் புழிஞ்ச அத்தனையும் தேன்படியும், ஐத்தமக நாம் புழிஞ்ச அத்தனையும் தேன்படியும். முந்தானையின் ஓரம் என்னை முடிந்து கொண்டால் ஆகாதோ.